மானை பாருங்கள் அழகு இளம் பாவை என்னோடு உறவு அந்த மானை பாருங்கள் அழகு இளம் பாவை என்னோடு உறவு அந்த தென்னை தாளாட்டும் இளநீர் இந்த தீவு பெண் தூவும் பன்னீர் அந்த மானை பாருங்கள் அழகு இளம் பாவை என்னோடு உறவு இந்த மேக கூந்தல் கலைகள் கடல் நீரில் ஆடும் அலைகள் இந்த மேக கூந்தல் கலைகள் கடல் நீரில் ஆடும் அலைகள் குந்தன் மோகராக நாதம் இந்த ஏழை பாடும் வேதம் அந்த மானும் உன் போல அழகு இளம் பாவை உன்னோடு உறவு அந்த தென்னை தாளாட்டும் இளநீர் இந்த காதல் பெண் தூவும் பன்னீர் அந்த மானை பாருங்கள் அழகு இளம் பாவை என்னோடு உறவு தனிமை என்ன இன்பம் அம்மாவின் இளமை இந்த தேவி மேனி மஞ்சள் நான் தேடியாடும் ஊஞ்சல்